ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீநிவாச ராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நம. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் ப்ரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சூக்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. இருள் தருமா ஞாலமாகிற இந்த பூமியிலே ஓர் காலராத்திரியிலே நாம் வசித்து வருகிறோம். இந்த சம்சாரமே ஒரு வனம் அல்லது காடு, இதை காந்தாரம் என்றும் சொல்லுவார்கள். இதில் பிறப்பு இறப்பென்பது திரும்ப திரும்ப புனரபிஜனனம் புனரபிமரணம் என்று வந்து கொண்டே இருந்து கர்ப்பவாசத்தை அனாதிகாலமாக நாம் அனுபவித்து வருகிறோம். இதைத்தான் கதாகதிகள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆண்கள் பெண்கள் மூலமாக சில சுகங்களை கறந்து கொள்கிறார்கள், பெண்கள் ஆண்கள் மூலமாக சில சுகங்களை கறந்து கொள்கின்றார்கள். பிரபிதாமகர் பிதாமகர் பிதா புத்திரன் பௌத்திரன் என்பது வழி வழியாக இந்த கறவைகளின் பின் செல்கின்றோம். அவர்கள் செய்ததையே நாமும் செய்து இந்த காந்தாரமாகிய இந்த காணத்திலே அதாவது காட்டிலே நாம் சுகம் என்று நினைத்து வர்த்தித்து வருகின்றோம். இதை நம் சுவாமி தேசிகன் சம்சார காந்தார கதாகதானி என்று ஸ்ரீ பாதுகா சகசரத்திலே மிக அற்புதமாக குறிப்பிடுகின்றார். வர்ணாசிரமங்களாகிய பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ர பாகுபாடின்றி சுற்றித் திரிகிறோம். வர்ணாசிரம தர்மங்களை அடியோடு விட்டுவிட்டு ஞானஹீனர்களாக பசுவைப் போல் சமுதாயம் என்றதான ஒரு போர்வையிலே நாம் அலைந்து திரிகின்றோம். ஆசிரமங்களான பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியஸ்தம் என்ற இந்த நான்கு ஆசிரமங்களுக்கு உண்டான செயல்களை செய்யாமல் இந்த உலகத்தில் சுற்றித் திரிகின்றோம். பணமே பிரதானம் என்று அதன் பின்னாலேயே போய்க் கொண்டிருக்கிறோம். அசாஸ்வதமான செல்வத்தை தேடி தேடி அலைந்து துன்புறுகிறோம். சாஸ்வதமான மோட்சம் என்ற செல்வத்தை நாம் சம்பாதிக்க வேணும் என்று மனசால் கூட நினைப்பதில்லை. இதனால் நம் கர்மாக்களையும் சரிவர செய்வதில்லை. செய்தாலும் ஏதோ ஒரு விதமாக செய்து கொண்டிருக்கிறோம். பலர் இந்த கர்மாக்களை நித்திய நைமித்திய கர்மாக்களை விட்டே விட்டுவிட்டார்கள். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் ஞானேனஹீனஹா பசுபிர்ஷமானஹான்னு சொன்னான். இப்போ பசுவும் தூங்கிறது, நாமும் தூங்குறோம். பசுவும் பசிச்சா புல்ல சாப்பிட்றது, நாமளும் சாப்பாட்டை சாப்பிட்றோம். பசுவும் காளமாட்டோட சேர்ந்து கண்ணுக்குட்டியை பெற்றுக்கிறது, நாமும் ஸ்ரீயோ புமானோ அந்த புமானோடையோ ஸ்ரீயோடையோ சேர்ந்து குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிறோம். இப்போ இதில் நமக்கும் பசுவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? பசுவுக்கு ஞானம் கிடையாது, நமக்கு அந்த எம்பெருமான் அந்த ஞானத்தை கொடுத்துருக்கான். அப்போது அந்த ஞானத்தை நாம் சரிவர பயன்படுத்தலைன்னா நாமளும் பசுக்கள் தானே. அதனாலே இந்த பசுப்பிராயரான மக்களோடு கலந்து உண்டி உடை வசதிகள் இவற்றை பிரதானமாக கருதி இந்த சம்சாரமாகிற காட்டிலே உழன்று நற்கர்மாக்கள் எதையும் செய்யாதவர்களாக நாம் வர்த்தித்து வருகின்றோம். அறிவொன்றும் இல்லாதாய் குலத்து உந்தன்னை நிஷித்த கர்மங்களை செய்வதன் மூலம் பாபம் பிரஜ்ஞாம் நாசயதி என்பது போலே எம்பெருமானை பற்றிய ஞானம் ஒன்றுமே இல்லாத நாம் மாடுகளை மேய்க்கின்ன ஹே கிருஷ்ணா, உன்னை எங்கள் குலத்தினில் பெற்றோம். எங்களுக்கோ கர்மயோகம்னா என்னன்னு தெரியாது, ஞான யோகம் தெரியாது, பக்தி யோகம் தெரியாது. நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்னும் மாற்றகிற்கின்றேன் அரவிணனை அம்மானேன்னு திருவாய்மொழியிலே 5:7 தசகத்தில் ஆரம்பத்திலேயே நம்மாழ்வார் சொல்றாரே, அந்த மாதிரி நோற்ற நோன்பிலேன் அப்படின்னா எனக்கு பக்தி யோகம் இல்லை, நுண்ணறிவிலேன். இப்போ நுண்ணறிவிலேன்னு சொல்றதுனால ஞான யோகம் இல்லை, கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை. ஆனாலும் உன்னை விட்டு ஒன்று மாற்றிடணும், உன்னை அடையணும்னு என் மனசு மட்டும் நினைக்கிறதுனா என்னடா பண்ணுவேன்றார். இதையே திருமாலையிலே தொன்றடிப்புடையாழ்வார், மனத்திலோர் தூய்மை இல்லை வாயிலோரின் சொல் இல்லை சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா புனத்துழாய் மாலையானே பொன்னிசோழ் திருவரங்கா எனக்கு கதியன் என் சொல்லாய் என்னையாளுடைய கோவே. அதாவது மனசாவது தெளிவா அழுக்குகள் இல்லாத அந்த அகங்காரம் மமகாரம் இல்லாம இருக்கான்னா இல்லை. மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயை திறந்தாலே பொய், அதுல எம்பெருமானுடைய திருநாமங்களான ஒரு மெய்யும் இல்லை, ஒரு இன்சொல்லும் இல்லை. கோபமும் அசாஸ்தியா வருது. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒன்ன விட்டா யார கதி அப்படின்றார். இங்கே முதல் திருவந்தாதியிலே ஆழ்வாரும் பொய்கை ஆழ்வாரும் இத ரொம்ப நன்னா சொல்றார். பெயரும் கருங்கடலே நோக்குமாறு உயரும் ஒன்பூ கதிரவனையே நோக்கும் உயிரும் தருமனையே நோக்கும் ஒன்துடியாள் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வுன்னு. பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம். இப்படி பசுப்பிராயர்களாக இருக்கின்ற நாம் எம்பெருமான் நம்மை சீர்திருத்துவதற்காக இந்த பூவிலகிலே இடையனாக அவதாரம் பண்றான். இது நம்முடைய யாத்ரிச்சிகா சுகிருதம், அது ஒரு தற்செயலாக நடந்த நல்ல விஷயம். மதுராவிலே பிறந்த கிருஷ்ணன் ஐப்பாடிக்கு ஏன் வந்தான், அது கோகுல மக்களினுடைய புண்ணிய விசேஷம், அந்த ஐப்பாடி மக்கள் பண்ணதான பெரிய பாக்கிய விசேஷம். அதேபோல வைகுண்டத்து லோகத்தில் இருந்த எம்பெருமான் ஏன் பல அவதாரங்கள் எடுத்து இந்த பூலோகத்துக்கு வருகிறான்னா அது நம்முடைய சுகிருத விசேஷத்தாலே. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, கிருஷ்ணனுக்கும் யசோதைக்கும் ஒரு இடையிலே சம்பாதம். என்னடா கிருஷ்ணா படிக்கவே மாட்டேன்றிய, படிக்கலன்னா ஞானம் வராதேன்னா. இப்போ ஏன் படிக்கலேன்னு கேட்டா, அது எதுக்காக நான் படிக்கணும்னு கேட்டான் கிருஷ்ணன் யசோதைட்ட. படிச்சாதாண்டா ஞானம் வரும், இப்போ ஞானம் வந்தா என்ன வரும், அதனால என்னன்னா அப்பதாண்டா நீ ஆத்ம விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா. சரி, ஆத்ம விஷயம் தெரிஞ்சுண்டு என்னன்னா அப்பதாண்டா சித்த சித்து ஈஸ்வரன் அப்படின்னு தத்துவத்திரையுமோ மிக்க இறநிலை மெய்யா முயநிலை தக்க நெறி ஆகிய பிரபத்தி அத தடையா இருக்கிறதான அந்த ஊழ்வின இந்த தடை நீங்கி நாம் பிரபத்தி பண்ணோமானால் கிடைக்கிறதான வசந்த மோக்ஷம் இப்படிங்கிறதான இந்த ஐந்தினுடைய அறிவும் உனக்கு ஏற்படும். இந்த அறிவு உண்டானா என்ன, இல்லைன்னா என்னன்னா, இல்லைன்னா மோட்சம் கிடைக்காதுடாப்பா, அறிவு இருந்தால் தான் மோட்சம் கிடைக்கும். அப்படியா, இப்போ மோட்சத்துக்கு இதெல்லாம் வேணுமா, சரி நான் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் நீ வாங்கிக்கிறியான்னு கேட்டான். அந்த மாதிரி ஸ்ரீ வைகுண்டத்திலே பரத்துவ மேன்மை மட்டுமே வெளிப்படும். வாசல்ய சௌலபிய சௌசீல்யாதிகளுக்கு அங்கே குறையுண்டு. அந்த குறை நீங்குவதற்காக இங்கே பகவான் கிருஷ்ணனாக வந்து அவதரித்தானா, தூது போனா, சாரத்யாதிகளை பண்ணா, சாரதியானா, தேரோட்டினா, அதுக்கப்புறம் யசோத கட்டினா, உரல்ல கட்டுண்டான். இப்படி எம்பெருமான் அங்கே வைகுண்டத்தில் இருந்த குறைய இங்கே பூலோகத்தில் வந்து நிவர்த்தித்தானா. ராமாவதாரத்தில் மூணு குறை உள்ளதாக எம்பெரு நம்ம பூர்வர்கள் சொல்வார்கள். இந்திரன் புத்திரனான வாலியை கொன்று சூரிய புத்திரனான சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் ராமர். இந்த குறை தீர்றத்துக்காக கிருஷ்ணாவதாரத்திலே சூரிய புத்திரனான கர்ணனை கொல்வித்து இந்திரபுத்திரனான அர்ஜுனனுக்கு அபிஷேகம் பண்ணார். இப்போ அந்த குறை தீர்ந்துதா? இத விவேக சிந்தாமணிங்கிற கிரந்தம் முன்னோனை கொன்று பின்னோனை காத்த முதுபகை இவன் பிதா உராமல் பின்னை கொண்டு கர்ணனை கொன்ற கௌஸ்துப கிருஷ்ணான்னு சொல்றது. இது அந்த வாலிய கொன்னு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணது, அதனால என்ன என் பிள்ளைய கொன்னுட்டியே அப்படின்னு இந்திரனுக்கு ஒரு கோபம் வருமா வராதா? அந்த கோபத்தை அந்த எந்த சூரிய புத்திரான சுக்ரீவனுக்கு வாலிய கொன்னு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சானோ அந்த மாதிரி இங்கே அதுக்கு எதிரிடையா சூரிய புத்திரனான கர்ணனை அர்ஜுனாலே கொல்லும்படி பண்ணி இந்திரபுத்திரனான அந்த அர்ஜுனனுக்கு ராஜ்யபாரம் பண்ணி வச்சான் அப்படின்னு. இது முதல் குற்றம். இரண்டாவது குறை என்னன்னா, அசோகவனத்தில் சீதை ஆஞ்சநேயரோட பேசின்றா. அப்ப கேட்கிறா, ஒரு வானரமான நீ எப்படி இவ்வளவு பறந்து விரிந்திருக்கிற கடலை கடைந்து எப்படி வந்தாயின்னு கேட்டா. அப்போ ஹனுமன் சொன்னார், நான் ராமனால தூதுவனாக அனுப்பப்பட்டேன். இப்போ தூதுவனா யாரு அனுப்புவா? கொஞ்சம் கல்வி கேள்விகளிலே குறைந்தவனாகவும் புத்தி கொஞ்சம் அவ்வளவா இல்லாதவனை தான் தூதுவனா அனுப்புவா. இப்போ இந்த வானர கூட்டங்கள்லேயே ரொம்ப மந்த புத்தியுடையவன், ரொம்ப திறமைசாலியாக இல்லாதவன் நான் ஒத்தன். அதனால ராமன் என்னை பார்த்து இங்கே தூதுவனா அனுப்பிச்சிருக்கான். ஏன்னா இப்போ தூதுவன் எதிரிகையில் அகப்பட்டு அவனை கொன்னுட்டான்னு வச்சுங்கோ, இந்த மாதிரி ஒரு கடைநிலையில் இருக்கிற ஒருத்தனை அனுப்பிச்சா ஒரு பெரிய பாதிப்பு இல்லை, இழப்பு இல்லை. அதனால இந்த தூதுவர்களை அனுப்பும்போது அவளை நல்ல பிராஜ்ஞர்களாக இல்லாதவர்களாக பார்த்து அனுப்புவா. அந்த மாதிரி திறமை அற்றவனான அடியேனை ராமன் தூதனாக அனுப்பிச்சான்னு சொன்னான். இத பின்னொரு காலத்தில் சீதை ராமனோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னான். சொன்ன உடனே இந்த அனுமாருடைய அன்றைய பேச்சு ராமனை ரொம்ப மனசை புண்படுத்தித்தான், ரொம்ப கஷ்டப்பட்டானான். அதனால அந்த குறை தீர்றத்துக்காக தானே அடுத்த அவதாரமாக கிருஷ்ணனை அவதரிக்கும்போது என்ன எப்படி அனுமன் தூது போய் இது பண்ணானோ அந்த மாதிரி தானே தூது போய் அந்த குறைய தீர்த்துண்டானாம். முன்னோர் தூது வானரத்தின் வாய்மொழிந்து அரக்கன் மன்னூர் தன்னை வாயினால் மானமுனிந்து அவனே பின் ஓர் தூதனாக மன்னர்க்கு ஆகி பெருநிலத்தார் இன்னார் தூதனென நின்னானே உள் கிடந்தானேன்னு பெரிய திருமொழியிலே நம் கலியனுடைய அருள்வாக்கு. இது இரண்டாவதான குறை. அந்த துறை தீர்றத்துக்கு ஹனுமனை தூதுவனாக நினைச்ச குறை தீர்றத்துக்கு தானே பாண்டவர்களுக்கு தூதுவனாக அஸ்தினாபுரம் போனான் பகவான். ராமாயணத்தில் மூணாவது குறை, அது அந்த சீதாராம சம்பாதத்தினாலே தெரிகிறது. சொன்னா என்போ யாராலுமே செய்ய முடியாததான நீ கண்ணால் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த ஜனஸ்தானத்தில் கரதூஷனாலான 14 பேர்களை ஒரு அர்த்த முகூர்த்தத்துக்கு கொஞ்சம் நாழிக்கு மேலாலே எல்லாரையும் முடிச்சேன் பாத்தியா, நான் ஒருத்தனாவே இப்பயாவது என் வீரத்தை ஒத்துக்கிறியா, ராவணனை நான் ஒத்தனா என்ன ராவணனை நான் சுமரிச்சேனா இல்லையா அப்படின்னு அவளுக்குள்ள பேச்சு வந்துதான். அப்போ நீ ராவணனை கொன்னது பெருசு இல்லை, நான் அவனாலே அந்த அசோகவனத்திலே சிறைவிக்கப்பட்டேனே அதுதான் சிறந்தது. அதனால தான் இன்னி வரைக்கும் ராமாயணத்தை சொல்லும்போது சிறையிருந்தவளின் ஏற்றத்தை சொல்லுமாம் ராமாயணம், தூது சென்றவனின் ஏற்றத்தை சொல்லுமாம் மகாபாரதம்னு சொல்லிட்டுருக்கா அப்படின்னாலாம். அதனால இந்த குறை தீர்றத்துக்காக நீ ஜெயிலில் தானே உன்னை கொண்டு ராவணன் வச்சான், நான் பிறக்கிறதே ஜெயிலில் பிறக்கிறேன்னு இந்த குறை தீர்றத்துக்காக சிறையிலே எம்பெருமான் கிருஷ்ணனாக தேவகிக்கும் வசுதேவருக்கும் புத்திரனாக அவதரித்தானோ. இப்படி ராமாவதாரத்திலே ஏற்பட்ட அந்த மூன்று குறைகளையும் தான் நிவர்த்தித்துக் கொண்டதனாலே இவன் குறையொன்றுமில்லாத கோவிந்தா. இந்த கோவிந்தா என்ற பதம் இருக்கே அது ரொம்ப அற்புதமானது. இப்போ அந்த மூன்று பாசுரங்களிலே 27, 28, 29 மூணு திருப்பாவேலியும் ஆண்டாள் கோவிந்த சுத்தா பிரயோகம் பண்றா. அதில் 10 அர்த்தம் இந்த கோவிந்தாங்கிறதுக்கு. ஸ்வர்க்கம் அதாவது விந்தம்னா அளக்கிறது, அது ஸ்வர்க்கம்ங்கிற பதத்தில் வரும். இஷுன்றால பாணம் அம்பு, அதில் அந்த அர்த்தத்தில் வரும். பசுன்னு அர்த்தம், வாக்குன்னு ஒரு அர்த்தம், வஜ்ரம்னு ஒரு அர்த்தம், திருக்குன்னு ஒரு அர்த்தம், நேத்திரம் கண்ணுன்னு அர்த்தம், கிரணம் அந்த ரேஸ்னு சொல்கிறோமே அது, அப்புறம் இந்த பிருத்வி ஆகிய பூமி, ஜலம், இத்தனையும் 10 அர்த்தம் உண்டு. ஆனால் கோங்கிற பதத்துக்கு அறிவு விதுன்னு பேர், லாபம் இருப்பு விசாரம் பசு பூமி இப்படி பல அர்த்தங்கள் அந்த இதுக்கும் இருக்கு. அதனால இவ்விதம் 10 அர்த்தங்களை நம் பூர்வர்கள் இந்த கோவிந்த சப்தத்துக்கு அன்வயப்படுத்தி காட்டினார்கள். இந்த கோவிந்த நாமத்தின் ஏற்றத்தை இந்த இடத்திலே ஆண்டாள் குறிப்பிடுகிறாள். ஆண்டாள் அழைக்கும் சிறு பெயர் அந்த கோவிந்தனே. திரௌபதியின் சங்கச்சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுத புண்டரீக கோவிந்த புண்டரீக சுமாம்சனாகத்தாம்னு சொன்னாலே அதனாலே இந்த திரௌபதியினுடைய கோவிந்த நாம உச்சாரணம் இருக்கே அது எம்பெருமானுக்கு கடன்பட்டார் நெஞ்சம்போலே கலங்கியதாம். அவன் நெஞ்சத்தை அப்படி கலக்கித்தான். இத கடைசியில் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் துவாதசத்தில் சொல்றார், புத்தவர் மடியில் தலையை வச்சுண்டு இப்போ தன்னடி சோதிக்கு ஏழ போறார், கண்ணில் தார தாரையாக ஜலம் பெறுகிறது. ஏன் கிருஷ்ணா படற, நீ தான் வந்த காரியத்தில் முடிச்சுட்டியே அவதாரத்தெல்லாம் இல்லை, இந்த சங்கச்சக்கர கதாபாணி துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷவாம் சரணாகதம்னு அந்த இதில் கதறினால அது இன்னும் என் மனசில் கேட்டுண்டே இருக்கு, அந்த எதிரொலிச்சுட்டே இருக்கு. அவளுக்கு நான் ஒன்றும் பண்ணாத போறேன், அவளை மகாராணி ஆகிவிட்டான், தர்மபுத்திரன் ராஜானா இவராணி தானே, அப்படிலாம் பண்ணிட்டோம் அது போரலேன்னு மனசுக்கு எம்பெருமானுக்கு. அப்போ திரௌபதிக்கு புடவை சுரந்த திருநாமம் இந்த கோவிந்தாங்கிற திருநாமம். இப்போ சங்கல்பத்தினேயும் நாம் அஸ்ய ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்த மகாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞையா பிரவர்த்தமான ஸ்ரீன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறோமோ அதிலேயும் மூன்று தடவை இந்த கோவிந்த நாமத்தை நாம் உச்சரிக்கிறோம். ஒரு பொருளை தொலைச்சுவிட்டாலோ இல்லை எவனாவது நமக்கு திருப்பி கொடுக்கலனாலோ அதை என்ன சொல்கிறோம், அது கோவிந்தான்றோம். திருமலைக்கு போறா, அங்கே போய் பெருமாளை சேவிக்கிறவா இந்த கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு மூணு தூரம் உச்சாரணம் பண்ணுறா. நாம் எந்த வேலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும், அதாவது நம்ம பண்ணுறோம் ஒரு மாதிரி பண்ணுறோம், அந்த பிள்ளையார் பிடிக்க குரங்காந்ததுன்னு நம்ம என்னமோ நினச்சின்னு பண்ணும்போது இன்னொன்று என்னமோ ஆச்சா, அது என்னடா கோணக்கமானக்கு கோவிந்தாம்பா கிராமங்கள்லாம், அந்த மாதிரி அதுக்கு கோணக்கமானக்கும் கோவிந்தான் தான் பேர். ஆசமனத்தில் இப்போது கோவிந்த நாமத்துக்கு இருக்கிற ஒரு அதி முக்கியத்துவம் மற்ற திருநாமங்களுக்கு இல்லை. ஏன்னா ஆசமனத்தில் எந்த நாமமும் ரிப்பீட் ஆகாது, ஆனால் இந்த கோவிந்தம் மட்டும் அந்த பிராச்சன மந்திரத்திலேயும் அச்சுத அனந்த கோவிந்தன்னு அந்த மூணாவதாக நம்ம பிராச்சனம் பண்ணுறோம். அதே மாதிரி அங்கநியாசங்கள்லேயும் கோவிந்தன் வருது. இப்போது ரெண்டு முறை இந்த கோவிந்தா என்ற ஒரே ஒரு திருநாமம் தான் வந்திருக்கே தவிர மற்ற எம்பெருமானுடைய எந்த திருநாமமும் வல்ல. இப்போது சாப்பிடும்போதும் கோவிந்தான்றான். இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனியில் பணம் போட்டான், அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி திவாலி ஆகிடுத்து, இவனுக்கு பணம் கிடைக்கல. அப்போ ஃபைனான்ஸ் கம்பெனி பணத்தை சாப்பிட்டு கொடுத்தா கோவிந்தாவா அப்படின்றான். வியாதி நீங்கிறதுக்கு மருத்துவன் அந்த மருந்து கொடுக்குறானே அதை சாப்பிடும்போது கோவிந்தான்னு சொல்கிறோம். எதை நாம் பருகினாலும் உண்டாலும் அது கோவிந்தா தான். அது என்னன்னா, நமக்கு சர்வ ரோக நிவாரணி அச்சுதானந்த கோவிந்த நாம உச்சாரண பேஷசாத் நஷ்யந்தி சகலாரோக்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அது சர்வ ரோக நிவாரணியா இந்த கோவிந்த நாமமாக இருக்கு. இப்போ புராணங்களை பிரவச்சனம் பண்றா, அதில் இடையில ஏதாவது தடை ஏற்பட்டாலோ இல்லை தொய்வு வந்தாலோ அதை நீக்குவதற்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றாளோன்னு இனி வரைக்கும் திவ்ய தேசங்களிலே மூன்று கோவிந்தன் ஸ்பஷ்டமா, திருமலையிலே கோவிந்தன், தில்லை திருச்சித்திரகூடமாம் சிதம்பரத்திலே கோவிந்தன், ஸ்ரீவில்லிபுத்தூரிலே கோவிந்தன். இப்போ இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிந்தன் வாழுமூராகவே சொன்னார், வட்டபத்திரசாயி வாழுமூர் அதான் கோவிந்தன் வாழுமூர். வராக அவதாரத்திலே பகவான் பூமியை உத்கரித்தின்ற வெளியில் வந்தபோது கிருஷ்ணேன சதபாகுனான்னா, அதுவும் அந்த கோவிந்தனே. நிவேதனாதிகளுக்கு உரியவன் கோவிந்தன், துவாம் ஏவ வேத்மி கோவிந்தான்னு சொன்னான். இந்திரனாலே கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டவன், அதாவது இதில் என்ன குறை இருக்கு குறை தீர்றதுக்குன்னா, யயாதி சாபம் கொடுத்துட்டான், எது குலத்தில் எவனுக்கும் பட்டாபிஷேகம் ஆகாது, ராஜா வரமாட்டான்ட்டான். இப்போ இவன் எது குலத்தில் தானே இருக்கான் கிருஷ்ணன், ஆனால் இவனுக்கு பட்டாபிஷேகம் ஆகணும், அதுவும் ஒரு வசந்த வகையால் ஆகணும். அதனால அந்த யயாதி சாபமும் சத்தியமாகணும். ஆனால் அந்த எது குலத்தில் இதுவரைக்கும் யாருக்கும் பட்டாபிஷேகம் பண்ணலையேங்கிறதான ஒரு குறை இருக்க அந்த குறையும் போகணும், அதுக்காக இந்திரனாலே கிருஷ்ணன் பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டான். ஸ்ரீமத் ராமாயணத்தில் இந்த வசிஷ்டர் பண்ணி வச்சதான ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சதாது அது எப்படி இருந்ததுன்னா, அது இந்திரனுடைய பட்டாபிஷேகத்தை போலே இருந்தது என்றார் வால்மீகி. ஆனால் எந்த ராம பட்டாபிஷேகம் இந்திர பட்டாபிஷேகத்தை போன்று இருந்ததோ அதே இந்திரனே வந்து கிருஷ்ணனுக்கு இங்கே அந்த காட்டு மலர்கள்லாம் பறித்து கிரீடம் பண்ணி அந்த கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான். இதிலேருந்து அந்த இந்திர பட்டாபிஷேகம் போல இருந்ததுன்னு உதாரணம் காட்டப்பட்டவனே இங்கே கிருஷ்ணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான்னா அப்படிப்பட்டதான அந்த குறை தீர்ந்தது. நமோஸ்து பிரியதத்தாயின்னு சாஸ்திரம் சொல்லித்து பூமி தேவிக்கு மிக பிரியமானவன் இந்த கோவிந்தன். அப்படிப்பட்ட அந்த கோவிந்தன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு, எங்களுக்கு உன்னோடு உண்டான இந்த சேஷத்துவ பந்தம் இருக்கே, பிதாத்துவமேவ மாதாத்துவமேவ இப்படி எல்லாம் பிதாவாக மாதாவாக பர்த்தாவாக பிரிய சுக்ருத்தாக அனைத்து பந்தங்களும் அவன் ஒருத்திருத்தியே தான் இருக்கான். இப்போ இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஒத்த எப்படி எல்லா விதமான பந்துத்துவத்தையும் கொண்டவனாக இருப்பான்னு. இப்போ ஒத்தனை உதாரணத்துக்கு எடுத்துப்போம், அவ தாத்தாக்கு அவன் பேரன், அவ அப்பாவுக்கு அவன் புள்ள, அவன் பிள்ளைக்கு அவன் அப்பா, அவன் பேரனுக்கு அவன் தாத்தா, அவன் அண்ணாக்கு இவன் தம்பி இல்லையா, அவன் அக்காக்கு இவன் தம்பி, அவனுடைய இதுக்கு மாமா மருமா மச்சின, இப்படி எத்தனையோ உறவு வருதே, ஒத்தந்தானே இவ்வளோ உறவு செய்யன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி எம்பெருமானும் ஒரு கேவல மனுஷனுக்கே இவ்வளவு உறவு வருதுன்னா எம்பெருமானுக்கு வராதா? அதனால அந்த உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னா, பூலோகத்தில் இப்போ இந்த அண்ணா தம்பிக்குள்ள சண்டை, சண்டைன்னா ரொம்ப செத்தா வாழ்ந்தா கூட உன் மூஞ்சியை பார்க்கறது இல்லை அப்படின்றதான அவ்வளவு அதுக்கும் அந்த குரோதம் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாலாம், அதில் ஒரு குடத்தில் நீரை நிரப்பி அதை நன்னா பிராமணாவை கொண்டு, இல்லை தானே தனக்கு தெரிஞ்சுனா மந்திராதிகளை சொல்லி அதை ஒரே உடையாக உடைச்சி அந்த ஜலத்தை தன் சிரசில் சேர்த்துப்பாளாம். அப்படி சேர்த்துக்கிண்டா அப்புறம் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. அவன் செத்து போனா கூட சொந்த அண்ணாவோ தம்பியாவோ இருந்தா கூட தசராத்திரம் அவனுக்கு அசூச்சம் இருந்தா கூட இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி இது இந்த பூலோகத்துல பாந்தவியத்தை ஒழிக்கிறதுக்கு இப்படிலாம் சொல்றாளே, அந்த மாதிரி எம்பெருமானே உன்னுடையதான எங்களுடைய உறவையோ இல்ல எங்களுடையதான உன்னுடைய உறவையோ யாரையாவது ஒழிக்க முடியுமா? நீ நினைச்சாலும் எங்களை ஒழிக்க முடியாது, நாங்களே நீ வாண்டானாலும் எங்களாலையும் இருக்க முடியாது. அந்த நாராயண சப்தத்தினுடைய அர்த்தமே அதானே இல்லையா, நாரங்களுக்கு அயனமாக இருக்கிறான். அந்த வெறு இல்லைன்னா என்ன பண்ணணும்? இப்போ நாரங்கள் விட்டுடுத்துன்னா ஆயனத்தை வெறும் அயன ஆயனம்னு சொல்லணும், நாராயணான்னு வராது. அதே மாதிரி அயனம் வேண்டான்னு இந்த நாரங்கள் நினைச்சா கூட என்னாகும்? நார நாரன் நாரின் இருக்க வேண்டித்தான், நாராயணங்கிற எம்பெருமான் வரமாட்டான். அதனாலே உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாததான உறவு. நான் உன்னை என்று இலை நீ என்ன என்று இலைகண்டாய் நாரணனே என்ன அழ்வார். இதுதான் நாராயண சப்தார்த்தத்தை கொன்றது. பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிழமர உழைத்தாற்போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன், என்னையும் உன்னிலிட்டேன் உன்னையும் என்னுள் வைத்தேன், என் அப்பா என் இருடீகேசா என்னுயிர் காவலனேன்னு சென்னியோங்கள அத்தியற்புதமா பெரியாழ்வார் பேசலையோ. அறியாத பிள்ளைகளோம் அன்பினாலும் தன்னை சிறு பேரழைத்தனவும் சீரியருளாதே. பகவானை எப்படி பெயரிட்டு அழைப்பது என்பதை கூட அறியாதவர்களான சேஷத்துவ ஞான சூன்யர்களான நாங்கள் அன்பின்பால் வயப்பட்டு கோவிந்தா என்ற சிறு பெயரை இட்டு உன்னை அழைத்தோம். அதனாலே நீ சீற்றத்துடன் அடியோங்களுக்கு அருளாமல் மகிழ்ச்சியுடன் எங்களுக்கு அருள் புரிவாயாகங்கிறதான பிரார்த்தனை. இப்போ அன்பின் வெளிப்பாட்டாலே வர்றதான வார்த்தைகளுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஒரு குழந்தையவ அம்மா கொஞ்சிரா, ஏ பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, ஜிஜிலுக்குட்டி என்னென்னமோ சொல்றா, அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கா என்ன? அந்த மாதிரி அது அன்பினுடைய வெளிப்பாட்டினாலே வரதான அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமே கிடையாது. எம்பெருமானுடைய பரத்துவ மேன்மைகளை வெளிப்படுத்துகிறதான பல நாமதேயங்கள் இருந்தாலும் கூட இந்த கோவிந்தாங்கிற அந்த ஒரு திருநாமம் இருக்கே, அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா கோவிந்தானா மாடு மேய்க்கிறவன் அர்த்தம். அப்போ மாடு மேய்க்கிறவன் தன்னை பிறர் இகழும்படியாக கூப்பிடுற அந்த பேர் இருக்கே, அந்த சிறு பேர் இருக்கே, அதுதான் பகவானுக்கு ரொம்ப உகப்பான திருநாமமா. இந்த நிஷித்த நாமமான சிறு பேரை கோவிந்தனை நாங்கள் சொல்லிட்டோமேன்னு எங்கள் மேல் சீற்றம் கொள்ளாதே. இது அன்பினுடைய ஒரு பரிபூர்ணத்துவம் நிறைந்ததான வெளிப்பாடுன்னு தெரிஞ்சுகிண்டு எங்களுக்கு நீ அருள் புரிய வேணும். இப்போ சாதாரணமாகவே நம்ம லௌகிகமாக கூட இந்த திருஷ்டாந்தங்களில் சொல்லலாம். இப்போ நம்மளோட ஹைஸ்கூல் காலேஜ் வரைக்கும் படித்த நம்மளுடைய ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் உத்தியோகமாக மாறின்னு போயிட்டான், நம்ம எங்கே எங்கேயோ சென்னையிலேயே நமக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிது, நம்ம இங்கே இருந்தோம், அவன் மாறினான்தான். ஒரு 10 வருஷம் கழித்து அவன் திடீர்னு ஃபோன் பண்ணான். அப்போ நான் யூஎஸ்லேருந்து வந்திருக்கேன் சென்னைக்கு, நான் உன்னை பார்க்கணுமே அப்படின்னான். இவனுக்கு அவன் ஃபோன் வந்த உடனே அவ்வளவு சந்தோஷம். அப்போது சொல்கிறான், நீ பேசின்னு இருக்காத, நேராக கிளம்பி எங்கள் ஆத்துக்கு வா, உனக்கு தான் தெரியுமே எங்கா, எங்கள் ஆத்துக்கு வா அப்படின்னா. இல்லைடா, நான் வந்திருக்கிறது ஒரு வாரம் லீவில், அதுவும் என் மச்சினி கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், அங்கே நான் அப்படியே ஏதாவது சொல்லுவாடா, ஊர் சுற்றின்டா இருக்க முடியும், கல்யாணத்தில் அங்கே இருக்க வேண்டாமா அப்படின்னா. அதெல்லாம் என்ன பண்ணுவியோ தெரியாது, இன்னி ராத்திரி எங்கள் ஆத்துல நீ சாப்பிட்றதுக்கு வர. இல்லைடா, நான் தான் முடியாதுன்னு சொல்கிறேன்டா, உன்னை ஒரு நிமிஷம் இப்போ வந்து பார்த்து, இதெல்லாம் கிடையாது, இப்போவா உன்னை வாண்டான்னு சொல்லலை, என்ன இருந்து எங்களோட சாப்பிட்டு நீ போகணும், அப்படி மட்டும் நீ வராத போட்ட படவா உன்னை கொன்னே போட்டுருவேன்றான். இப்போ அவனை கொல்றதுக்கு அவன் இருக்கான் அப்படின்னா என்ன? அந்த அபரிமிதமான அன்பினுடைய வெளிப்பாட்டிலே அந்த சீற்றம் வெளிவரது இல்லையா. இப்போ உன்னை கொன்னே விடுவேன் எங்க வரல என்னன்னு அர்த்தம். அவன் வந்து அவ்வளவு பிரீசு கொடுத்தா இருக்கிறதுனால அவனை ரொம்ப உரிமையோட எங்க ஆத்துக்கு வந்து நீ ஷாட் கொடுத்தான் போகணும்னு சொல்றானோ. அந்த மாதிரி இங்கே சீரிய அருளாதேன்னு அது அற்புதமா ஆண்டாளுடைய ஒரு வார்த்தை பிரயோகம். இறைவா நீ தாராய் பறை, ஹே சர்வேஸ்வரனே, நீ எங்களுக்கு பறையாகிற கைங்கரியத்தை தந்து அருள வேணுங்கிறதான பிரார்த்தனை இதிலே சொல்லப்படுகிறது. இப்போ சீரி அருளாதேங்கிறத ரெண்டு விதமாக வச்சுக்கலாம்னு நம்ம பூர்வர்கள் சொல்றா. அது அனுக்கிரக மூலமாக வருகிற தயை, கோப மூலமாக வருகிற தயை. இப்போ ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? ஒருத்தன் தயாளுவா இருந்தானா அவனை அனுகிரகம் பண்ணுவான் இல்லையா. அனுகிரகம் பண்றதுனா என்ன? அவன் பாவம் கஷ்டப்படுறானே அப்படின்னா அவனுக்கு நிறைய பொன்னாலையும் பொருளாலையும் காசு பணம் கொடுத்தும் அவனுக்கு உதவி பண்ணுவான், அதனால அது அருளுதல். இது தயையினுடைய அனுகிரகமான தயை. இது கோப மூலியான தயான்னா, ஒருத்தன் அவனுக்கு எல்லா இதுவும் இருக்கு, இருந்தாலும் சோம்பேறியா வேலைக்கு போகாத இது பண்ணாது இருக்கான். இப்போ இவன் இவனுக்கு கொடுத்தான்னு வச்சுக்கோங்க சாப்பாட்டுக்கு, இவன் இதுதான் சாப்பாடு கிடைக்கிறதேன்னு இன்னும் ஜாலியாக இருப்பானே தவிர, ஒரு வேலை வெட்டிக்கு போய் நம்மளை நாம் காப்பாற்றிக்கணுங்கிறதான அந்த அக்கறையெல்லாம் வரப்போறதில்லை. அவனை ரெண்டு அடி விட்டு என்ன என்னடா வந்து பிச்சைக்கார மாதிரி கேட்கற வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு என்னை விட உன்னை விட நான் அறிவில் எவ்வளவு எழுதுவேன். நம்ம ரெண்டு பேரும் படித்தப்ப நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு வருவேன், நான் ஏதோ பாஸ்ன்னு பண்ணா போறோன்னு பார்டரில் பாஸ் பண்ணிட்டு வருவேன். அப்படிப்பட்டவன் நீ வந்து எங்கிட்ட வந்து கேட்குற உனக்கு வெக்கமா இல்லைன்னு அவனை வெறி ஏற்றி அவனை கோபப்பட வச்சு அவனும் ஒரு நல்ல வேலை தேடிண்டு இவனை மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்படியாக பண்றானா இல்லையா? அதனால தான் அது கோபத்தின் மூலமாக வருகின்றதான், அது ஒரு தயதான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அடியேனின் ஆச்சாரியர்களான ஸ்ரீமத் திருக்குடைய குடந்தை ஆண்டவனும் ஸ்ரீமத் பரதராமானுஜ மகாதேசியன்கிறதான அந்த இஎஸ் மைசூர் இஎஸ் வரதாச்சார சுவாமியும் இந்த பாசுரத்துக்கு அந்த சுவாபதேச அர்த்தம் சொல்லும்போது வெவ்வேறு ரெண்டு விதமான அர்த்தங்களை சொல்லுவா, அதையும் சுருக்கமா இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப திருக்குழந்தையாண்டவன் தான் முதல்ல எடுத்துட்டு கறவைகள் பெண் சென்று காணம் சேர்ந்தும் போங்கிறதுனால இந்த கறவைகள் பர்த்துக்கு ஞானஹீனர்களான சம்சாரிகளான நாம் தாம் கறவைகள், அறிவொன்னும் இல்லாத ஆத்ம ஜானமோ அதனடியாக வரும் பரபக்தி பரஜான பரமபக்தி இவைகள்லாம் ஒண்ணுமே என்னென்னே தெரியாத நாம ஆய்குலம் பக்தியோகத்தை அனுஷ்டிக்க தகுதியற்றவர்களான நாம் பிறந்த உன் தன்னை எங்கள் குறை தீர எங்களோடேயே இங்கு பூலோகத்தில் அவதாரம் செய்தருளி அந்த வராக ஸ்ரீராம கிருஷ்ண சரமஸ்லோகங்களை வெளியிட்ட எம்பெருமானே, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, தனது வாசல்ய குணத்தினால் எல்லோரையும் ஆக்கர்ஷிப்பவனே. இப்போ ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த பரத்துவமான மேன்மைதான் மேலோங்கி இருக்கும். அங்கே இந்த வாசல்ய மார்தவ ஆர்ஜவ இதெல்லாம் இருக்காது. ஆனால் அதே அவதாரம் பண்ணி கீழே வந்தா இன்னார் தூதனன்னான்னு சொல்லி இந்த தூது போனது சாரத்தியம் பண்ணது உரல்ல அம்மாவால கட்டி அடிக்கப்பட்டது இப்படி இந்த சௌசல்ய சௌலபியாதிகள் எல்லாம் காமிக்கிறானே, அதனாலே அந்த தனது வாசல்ய குணத்தினாலே எல்லாரையும் ஆகர்ஷிப்பவன் அந்த கோவிந்தன். உன் தன்னோடு ஒழிக்க ஒழியாது உன்னாலும் என்னாலும் நீக்க முடியாததான இந்த சரீர சரீரிபாவ சம்பந்தம் இருக்கே, நீயா நினைச்சாலும் என்ன வாண்டான்னு ஒதுக்கி தள்ள முடியாது, நான் நினைச்சாலும் நீ வாண்டா எம்பெருமானேன்னு சொல்ல முடியாது. அதனால அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே, அதனாலதான் உன்னை நாங்க கோவிந்தாங்கிறதான சிறு பெயரை இட்டு கூப்பிட்டோம். சீரியருளாதே, சீற்றத்துடன் அருளாதே, ரொம்ப சிரிச்சுகின்றே சாந்தத்தோட என்ன எங்களுக்கு அருள் புரிவாயாக, தண்டதரனாக முடியாததாலே நீ சீரியன்ட்ட பிரயோஜனம் இல்லை, அதனால ரொம்ப சாந்தமா சிரிச்சுகின்றே நீ எனக்கு அருள்பாலி. இறைவா நீ தாராய் பறை, ஹே சர்வேஸ்வரனே எங்களுக்கு மோட்சத்தை கொடுத்து எங்களிடமிருந்து இந்த கைங்கரியத்தை நீ சுவீகரிக்க வேணாமோ, அதனாலே நீ எங்களுக்கு மோட்சத்தை கொடு என்றதான பிரார்த்தனையானது. இது சுருக்கமாக சொன்னேன் அந்த ஸ்ரீமத் திருக்குறளாண்டவனுடைய இது. அப்புறம் அஸ்மதாச்சாரியன் வரதராமானுஜ மகாதேசிகனுடையதான இது கறவைகள் வெண் சென்று காணம் சேர்ந்துண்போம்ங்கிறதுனாலே சம்சாரமாகிற சாகரத்திலே மூழ்கி அகிஞ்சனனாயும் அனன்யமாயும் உள்ள நாங்கள் ஞான அனுஷ்டானமில்லி இருந்தாலும் கூட நீ கீதையிலே மாம் ஏகம் சரணம் பிரஜன்னு சொன்னையே, அத்த கேட்டு நீ சொன்னபடி ஆச்சாரியாரிடத்திலே எங்களுக்கு அந்த சரணாகதின்னா என்னன்னு சரணாகதின்னு எழுதுறது கூட ஸ்பெல்லிங் தெரியாது, இருந்தா கூட அதை பண்ணி விட்டோம் எங்க ஆச்சாரியாள்கிட்ட, அப்படி அதை அனுஷ்டித்த நாங்கள். அப்போ இதனால என்ன ஆறுது, எங்களுக்கு ஞானம் கிடையாது ஒன்றும் கிடையாது, நீ சொன்னதை அப்படியே கேட்டோம், நீ மாமியேகம் சரணம் பிரஜேன்னு சொன்ன, அதனால நாங்கள் எங்கள் ஆச்சாரியாள்கிட்ட போய் சரணாதியை பண்ணிவிட்டோம் அதனால இங்கே அந்த பிரபத்தியினுடைய முதல் அங்கமான ஆனுகூல்ய சங்கல்பமானது, ஏன்னா எம்பெருமான் சொல்ற பேச்சை நாம கேட்டோம்னா அவனுக்கு திருவுள்ள மகிழ்ச்சி தானே, அதனாலே ஆனுகூல்ய சங்கல்பமானது சொல்லப்பட்டது. அறிவொன்னமில்லாத ஐக்குலத்துங்கிறதுனாலே கார்பண்யம் சொல்லப்பட்டது. உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது என்பதனாலே மகாவிஸ்வாசமானது சொல்லப்பட்டது. சிறுவேர் அடைத்தனவும் சீரியருளாதே என்பதனாலே பிராதிகூல வர்ஜனம் சொல்லப்பட்டது. இறைவா நீ தாராய் பறை என்று அவனிடத்திலே பிரார்த்திப்பதனாலே கோப்திருத்துவ வர்ணமானது சொல்லப்பட்டது. இவ்விதமாக சரணாகதியினுடைய ஐந்து அங்கங்களையும் தெள்ளத் தெளிவாக படம் பிடித்து காட்டுவதாக இந்த பாசுரம் காட்டுவதாக அஸ்மதாச்சாரியன் சாதிப்பர். சதமகமணி நீலாசாருகள் அரகஸ்தா ஸ்தனமரண மீதாங்கி சாந்திர வாசல்ய சிந்து அழகவனிதாய் விபிராகிருஷ்டநாதா விலசதி ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரியமனோ நந்தன ஹேதவே நந்த நந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம் கவிதார்கிஹ சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.